అమాజయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మం వ్యామోహతస్తరాణి త్రిణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో శ్రదైక సింధో రామానుజస్య చరణో శరణం ప్రపద్యే. శ్రీరన్నుదో పొల్ తిరువేంగరముదయాన్ పారణ్ణ పడమొழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போவனவும் வாழ்வு. சீரார்தோ புல் பிள்ளை என்றாது என்று எழுந்தமிழாள் நேராக வேதாந்த தேசிகர் தாழ்நை கேழ் முழிந்தான் ஏரார் மறை பொருளெல்லாம் எடுத்து உலகுயவே சீராகிய வரதாரியன் பாதந்துணை நமக்கே. பிள்ளையந்தாதி அப்படிங்கிற தமிழ் பிரபந்தத்திலே கடைசி பாசுரம் இன்னைக்கு பார்க்கணும். இந்த பாசுரம் ஃபலஸ்ருதி, அதாவது பிரபந்தம் முடிவுல கடைசியில் அதனுடைய பலனை சொல்வார்கள். பொதுவாக எல்லா இடத்துலயுமே இது வழக்கம். நம்ம 10 பாசுரம் ஆச்சுன்னா உடனே அதுக்கு ஒரு ஃபலஸ்ருதி சொல்ற. 11வது பாட்டு ஃபலஸ்ருதி, கலியன் வந்து 10வது பாட்டு, ஒவ்வொரு 10வது பாட்டுமே ஃபலஸ்ருதி. இந்த 10 பாட்டை அனுசந்தானம் பண்ணா என்ன பலன் அப்படிங்கறத அவ சொல்லுவான். கவியுடைய திருநாமத்தையும் சேர்த்து வச்சு நம்மாழ்வார் அருளி செய்த பாரன் சடகோபன் அப்படிங்க, பாரன் சடகோபன் அருளி செய்த இந்த 1000 இந்த பத்தை சொல்றவாளுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும். அந்த பலச்சுருத்தியும் அந்த பிரபந்தத்துல சேர்த்திதான், அதையும் சேர்த்து நம்ம பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சம்பிரதாயம். அது மாதிரி இப்போ கடைசி பாசுரத்துல பலச்சுருதி, போன பாசுரத்துல மங்களாசாசனம் பார்த்தோம். தொண்டர்களுக்கும் துணையடி வாரி நின் தூமுருவல் கொண்ட முகம் வாரி அப்படின்னு மங்களாசாசனம் பார்த்தோம். இப்போ பலஸ்ருதி, வடிவழகார்ந்த வன் தூப்புல் வள்ளல் மென்மலரடிமேல் அடியவரோத அந்தாதி இருவருமாய்ந்துரைத்தேன் திடமுட நீரை தினந்தோறும் ஆதரித்தோது மந்தர் முடிகை நேர்படும் தூப்புதம்மான் பதமா மலரே. ஒரு 20 பாசுரம் நான் பண்ணியிருக்கேன் சுவாமி தேசிகன் விஷயமாக. படிவழகார்ந்த வன் தூப்புள் வள்ளல் மென்மலர் அடிமே, யாரை பற்றியன்னா தேசியன் கிட்ட சமர்ப்பிச்சிருக்கேங்கிற தேசியனுடைய திருமேனி அழக போன பாசுரத்தில் சொன்னபடினால அதே ஒரு அனுபவத்துல இப்பவும் வடிவழகார்ந்த அப்படிங்கிற ஆச்சரியமான ஒரு திருமேனி இருக்கு. தொண்டர்களுக்கும் துணையடி வாழி நீ தூவல் கொண்ட முகம் வாழி வாழி வியாசியாமுத்திரைக்கு அப்படின்னு அந்த வியாசியாமுத்திரையும் அந்த தூவுருவல் கொண்ட முகத்தையும் அந்த ஆச்சரியமான ஒரு திருவடியையும் அதெல்லாம் பார்த்து போனதில் அனுபவித்தார். அது மொத்தமா சொல்லணும், ஒன்னு ஒன்னா சொல்லினா பிரயோஜனம் இல்லை, அது போராது, மொத்தமா சொல்லணும். ஒரு திருவேணியில ஒன்னு ஒன்னே அனுபவிக்கிறதுக்கு சௌந்தர்யம், அந்த சௌந்தர்யத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தமா இருக்கக்கூடிய அழகுக்கு லாவண்யம் அப்படின்னு பெயர். சௌந்தர்யம் லாவண்யம் என்று ரெண்டு சொல்லியிருக்கா. சௌந்தர்யம்னா உங்க அவயவ சோபா சௌந்தர்யம், லாவண்யம்னா சமுதாய சோபா அப்படிங்கிற சமுதாயம் மொத்தத்துல பார்த்தாலும் பாஸ்தியமா இருக்க அயால வர்ணிக்க முடியாது. லவணம்னா உப்பு, உப்பு கலந்துட்டு வச்சுருவாங்க ஜலத்துல, அப்ப ஜலம் மொத்தமே உப்பா இருக்கும். அதே மாதிரி திருமணி மொத்தமே அழகுதான், அழகு தவிர வேற ஒண்ணும் இல்லை. அப்படி இருந்தா அந்த அனுபவத்துக்கு லாவண்யம் அப்படின்ற இது ரெண்டும் எம்பெருமான் கிட்ட இருக்கிறத அழகா சொல்றா. சௌந்தர்ய லாவண்யா அப்படின்னு கத்தியத்துல வரும். அந்த மாதிரி போன பாசுரத்துல சௌந்தர்யத்தை அருளி செய்தார். தொண்டர்கொண் துணேடி வாழி நீ தூமுருவால் கொண்ட முகம் வாழி கை வாழி அப்படின்னு ஒண்ணு ஒன்னா சொன்ன. இப்ப ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா சுவாமி ஜெய்சியன் அந்த அழகு வடிவழகா இருந்த ஆச்சரியமான ஒரு திருமி அது நமக்கு இன்னும் கொடுத்துருக்கார். வன் தூப்பு வள்ளல், தூப்பு வள்ளல் அப்படின்னா கொடுக்கற என்ன கொடுக்கறாருன்னா இந்த பாசுரத்துல சொல்றது வச்சு பார்த்தா வடிவழக கொடுக்கற. இப்போ சுவாமி தேசியன் எத்தனையோ கிரந்தங்களை பண்ணி கொடுத்துருக்கார் அப்படின்னு ஒண்ணு. இதிய சரித்தம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய சரித்திரத்தையே நமக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு ஒண்ணு. சுவாமி தேசி அதாவது ஒண்ணு சுவாமி தேசியன் பண்ண கிரந்தங்கள், சோத்திர கிரந்தங்கள் முதலான பல விதமான கிரந்தங்கள், இது ஞானத்துக்காக. சரணாகதியை நமக்கு காப்பாற்றி கொடுத்திருக்கார் அப்படின்னு உபாயமாக தன்னுடைய சரித்திரத்தையே தன்னுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கோம். இன்னைக்கும் சாமி தேசிகன் பண்ண அனுஷ்டானம் அதை அவர் எப்படி எழுதி கொடுத்துருக்காரோ அந்த அனுஷ்டானம் இன்னைக்கும் மகான்கள்கிட்ட இருக்கு. அப்படியே அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. வித்தகமான அனுஷ்டானம் எல்லாம் விடக்கூடாதுங்கிறது எப்படி பிராம வந்து பிராம காலத்துல பிராம முகூர்த்தத்துல எழுந்திருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்ணணுங்கிறத ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷைன்னு சாமி தேசிகன் எழுதி வச்சார். அது சாமி தேசிகன் எப்படி பண்ணார் அப்படிங்கிறத அவருடைய திருக்குமாரர் வந்து தேசிக தினச்சரியா அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை எழுதி வச்சிருக்கார். சாமி தேசிகன் நமக்கு உபதேசமாக ஸ்ரீவைணவ தினச்சரி அப்படின்னு தமிழ்ல பாசமா எழுதி வச்சிருக்கார். அதெல்லாம் இன்னைக்கும் அப்படியே எழுதிருக்கு. இன்னைக்கும் மகான்கள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காரு அந்த அனுஷ்டானத்தை. அப்ப அந்த அனுஷ்டானத்தை காமிச்சு கொடுத்தவர் சுவாமி தேசிகன் தான். அந்த சரணாகதியை காமிச்சு கொடுத்தவர் சுவாமி தேசிகன் தான். நாம எப்படி வாழ்க்கையில நடந்துக்கணும்னு வைஷ்ணவனுக்கான வாழ்க்கைங்கிறதை காமிச்சு கொடுத்தவர் ரகசிய பிரகாரத்துல சுவாமி தேசிகன் தான். எப்படி அபசாரப்படாம இருக்கணும், உதாரணம் எல்லாம் சாஸ்திரத்தை மீறாம இருக்கணும், அதெல்லாம் காமிச்சு கொடுத்தவர் சுவாமி தேசிகன் தான். இதான் வல் தூக்குள் வள்ளல் நல்லா தேஜஸ் பொருந்தியன்னு அர்த்தம். தேஜஸோடு இருக்கக்கூடிய தூக்குள்ள பிறந்த அவதாரம் பண்ண வள்ளல் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்க. ஒண்ணு பாக்கி இல்லாமல் ஸ்ரீ விஷ்ணுவ நமக்கு நமக்கு என்னென்ன அம்சம் உண்டோ, சமாசயனமோ பரநியாசமோ இல்ல பாராயணமோ என்னென்ன உண்டோ எல்லாம் நமக்கு தேசியம் கொடுத்ததுதான். அது இல்லாம வேற கிடையாது. அவர் தான் மொத்தத்தையும் காப்பாத்தி கொடுத்தது. திவ்ய பிரபந்தத்தை காப்பாத்தி கொடுத்ததுன்னா சுவாமி தேசியம் தான். ஸ்ரீபாஷ்யம் முதலானதெல்லாம் காப்பாத்தி கொடுத்ததுன்னா சுவாமி தேசியம். என்ன சுவாமி தேசியம் தான், படிக்கிறதுக்கோ இல்ல நடக்கிறதுக்கோ மொத்தம் இது எல்லாத்துக்குமே என்ன கொடுத்தாலும் வருவாங்க. அவருடைய திருமணி அவங்க சேவிக்கிறதுக்கு அந்த காலத்துல சுவாமி தேசியம் நேர சேவிச்சிருப்பாங்க நிறைய பேர். ஆனா நமக்கு சேமிக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு திருவேணி பல திவ்ய தேசங்கள் குறிப்பாடிய திருப்பி திவ்வி ரெண்டு சொல்லியிருக்கேன். தூப்புள் அப்படிங்கும் திருவேந்திபுரம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டானா, திருவேந்திபுரத்துல தான் சுவாமி தேசிகன் தன்னுடைய திருக்கைகள்னாலே பண்ணி அவர் ஆவேசமான ஒரு திருமேணி, ஆச்சரியமான திருமேணி. அவர் எப்படி எழுதியிருந்தாரோ அப்படியே இருக்கக்கூடிய ஒரு திருமேணி, அதே சிரிச்ச முகத்தோடு கூட. தூப்புள்ள பின்னாடி அவருடைய சிஷ்யர்கள் வந்து பிரதிஷ்டை பண்ண சுவாமியுடைய திருமணி, சுவாமி உகந்த திருமணி அதுவும். ஆகா ஆச்சரியமாக இந்த ரெண்டு திருமணி, அதை தவிர பல இடங்கள்ல சுவாமி தேசியன் திருமணி யாக்கியா முதிரையோட கூடவும் புஸ்தகத்தோட கூடவும் அந்த புன் உருவலோட கூடவும் ஸ்ரீரங்கத்திலையும் தீயமான திருமணிகள் இருக்க. இப்படி அதை நாம சேவிக்கிறோமோ இல்லையோ இதே நமக்கு போறோம், வேற ஒண்ணும் வேண்டாம். அதாவது பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் சதபூஷிங்கிறான புத்தகங்கள்லாம் படிச்சு தெரிஞ்சுக்க முடியாதவாறு கூட அவருடைய கருணை கிடைக்கும் அப்படிங்கறத இந்த திருமேனியை நமக்கு காண்பிக்கிறது. அதை சேமிச்சுட்டு இருந்தாலே கட்டாயம் ரங்கநாதருடைய அனுகிரகம் ரங்கநாதியார் அனுகிரகம் கிடைக்கும். வேற என்ன வேணும்? சாமி சமானுஜாந்திரி சரணோ ஸ்ரீன்னு சொன்னா வாழ் அது என் தேசியனை சேர்ந்தேன் தேசியனுடைய தாசன் அப்படின்னா அதுதான் ரங்கநாதனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் ரங்கநாச்சியாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அதுதான் காஞ்சிபுரம் வரதாஜ பெருமாளுக்கும் ரொம்ப பிடிக்கும், அதுதான் திருமலையப்பனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பெரியவாள் என்ன பண்றாங்க கேட்டா, தேசியனுடைய சோத்திரங்களை வச்சு இவங்களை அவசரம் பண்றாரு. அங்கங்க போனா தேசியன் என்ன சொல்லிருக்கான்னு அதை வச்சுனே மங்களாசனம் பண்றாள். திருமணிக்கு போனா தேவசதன் சொல்ல வேண்டியது, இங்க வந்தா காஞ்சிபுரத்தை வந்தானா வரதாஜ விசாரித்து அடைக்கல பத்து முதலானது எல்லாம் சொல்ல வேண்டியது. இப்படி அனுசந்தானம் பண்ணி இதன் மூலமாகவே பெருமாள் அனுபவிக்கும், நாம தனியா அனுபவிக்க வேண்டாம். தேசியன் சொன்னது திருப்பி சொன்னா போறோம் அப்படின்னு அந்த ஆச்சரியமான திருமேனியும் ஆச்சரியமான பிரபந்தங்களையும் ஆச்சரியமான வாழ்க்கை நெறியையும் ஆச்சரியமான சரணாதிபதியையும் ஆச்சரியமான வைஷ்ணவத்தையும் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்தவரான அப்படின்னா ஒன் தூக்குள் வல்லல் அப்படின்னா இதுக்காகவே அவதாரம் எடுத்த மகா ஔதாரிய சீலன் வடிவழகா அருந்த ஒன் தூக்குள் வல்லல் நென்மலர் அடிமேல். அவர்கிட்ட சாப்பிக்கிறேன் இந்த பாசுரத்தை, அவர் திருவடியிலே சாப்பிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு பிரபஞ்சம் வந்தார் அப்படின்னா அதுக்கு என்ன பிரயோஜனம், பண்ணவருக்கு என்ன பிரயோஜனம், கேட்கவருக்கு என்ன பிரயோஜனம், ரெண்டுக்கும். அது அருள் செய்தவர் பண்ணவர் இருக்கார் இல்லையோ, அவர் எதுக்காக இதை பண்ணார் அப்படின்னா அதான் குமார் அருள் செய்கிறார். தன் தூக்குறிவல்லல் மென்மலர் அடிமேல், தேசியனுடைய திருவிழியை சமர்ப்பிக்கிறதுக்காக பண்ணேன், நான் வேற ஒன்றும் பண்ணல. அவர் தேசியம் இதனாலே நான் ஒரு பலன் வாங்க போறதில்லை, இதனாலே எனக்கு ஒரு கீர்த்தி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு பக்தியினுடைய நேரத்தினாலே அவர் திருவடியில நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறது மாத்திரம்தான். அந்த திருவடின்னு சொல்லும் போதே அது வெறும் திருவடி இல்லை, அது மலரடி, அது மென் மலரடி அப்படிங்கிற தாமரப்பூ காற்றிலும் மென்மையாக இருக்கக்கூடியவோம் சுவாமி தேசியனுடைய திருவிடி சொல்லலாம். வடிவழகா அருந்தான் தூப்புள் வள்ளல் மென்மலரடி மேல், அந்த திருவடி மேல நான் சமர்ப்பிக்கிறேன். எனக்கு பலன் எதுவும் கிடையாது, பலன் எதுவும் தேவையில்லை, அது அவரோட நமக்கு என்ன கேட்டேன்னா, நமக்கு சொல்றதுக்காக இது சொல்லிருக்கேன், அவருக்கு மாத்திரம் இல்ல நமக்கு. அடியவரோத அந்தாதி இருபதுமா ஐந்து வைத்தேன், அடியவர்களான பக்தர்கள் ஓத அவர்கள்லாம் இது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அந்தாதி இருபது நான் சொல்லியிருக்கேன். ஆக இது நமக்காக சொன்னார் ரகசியம் இப்பதான் வருது. முன்னாடி பார்த்தானா பாசுரத்தில் இவர் சொல்ற மாதிரி இருக்கு, இப்பவுமே இந்த பாசுரங்கள் சோத்திரங்கள் எல்லாம் அவ தானா சொல்லியிருந்தாளா இல்ல நமக்காக சொன்னாளா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வரும். நம்மாழ்வார் திருவாரூர்மொழியெல்லாம் பார்த்தா சிலது அப்படி இருக்கு, சிலது இப்படி இருக்கு. சில இடத்துல நம்மளை கூட்டி சொல்றாரு, நம்மளை எல்லாரையும் கூட்டு வச்சு நம்மாழ்வார் உபதேசம் பண்ண. இப்ப திருவனந்தபுரம் பாசனம்லாம் எடுத்தோம்னா, ஆழ்வார் வந்து நான் உமக்கு அறிவித்து சொன்னோம், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா எடுத்து சொல்றேன். சில பாசனங்கள்ல உலக உண்ட குருவாயா அந்த மாதிரி திருவங்கிற முறையான பாசனத்தை பார்த்தா அதுக்கு அமர்ந்து புகுந்தேனே நான் வந்து சரணாகி பண்ணேன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார், தான் அனுசந்தானம் பண்ணது சொல்லிக்கிறார். அப்ப நமக்காக சொன்னாரா நம்மாழ்வார் இல்ல தனக்காக சொன்னாரா அப்படின்னா ஆழ்வார் பாசங்கள் ரெண்டும் இருக்கு. அப்ப ரெண்டையுமே நாம வச்சுக்கணும் அப்படின்னு தெரியுது. இதுவும் உண்டு அதுவும் உண்டு, நமக்காகவும் சொன்னார் தனக்காகவும் சொன்னார் அப்படிங்கிறது, இதுவும் உண்டு அதுவும் உண்டு ரெண்டையும் வச்சுக்கணும் அப்படின்னு ஆனது. இது ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தானா ஆழ்வார் தனக்காக பெருசா எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை, ஏன்னா அவர் யோக நிஷ்டராகவும் சரணாநிதி நிஷ்டராகவும் இருந்திருக்கார். அவர் தான் பண்ணதை நமக்கு எடுத்து சொன்னது நமக்காக தானே பண்ணியிருக்க, சரணாநிதியும் பண்ணியாச்சு. சரணாகதி பண்ணதை பாசனங்கள் எடுத்து சொன்னார் அப்படின்னா, அருள் கொண்டு ஆடும் அடியவரின் புற அருளினால் ஒவ்வொரு அறியும், அடியவர்களுக்காக அடியவருடைய சந்தோஷத்துக்காக நீங்க இது சொல்லுவோங்கிறதுக்கு தானே அருளினால் ஒவ்வொரு முறையும் சொல். அருள் கொண்டு ஆயிரம் வழிபாடினான் பரம கிருபையோடு கூட நமக்காக தானே இந்த ஆயிரம் பாசனங்களே ஆழ்வார் அருளி செய்தார் அப்படின்னு கேட்டா, அவர் பாட்டுக்கு அனுபவிச்சுண்டு திருமாவளா நேர சேவை கொடுத்தார் அப்படியே இருக்கலாம் பள்ளி, நமக்காக தானே சம்சாரிகள் கிட்ட கிருபையினாலே இது அருளி செய்தார் அப்படின்னு. இதே மாதிரி ஆளவந்தார் ஸ்தோத்திரம் பண்ணார், இது ஆச்சாரியர்கள் முதல்ல ஆச்சாரியம் பண்ண ஸ்தோத்திரம் இது. ஆளவந்தார் அருளின ஸ்தோத்திரம், இதுல வந்து ஆளவந்தார் தன்னக்கான இருக்க நமக்காக தான் எதுவும் தெரியல. அதர்ம நிஷ்டோஸ்தி நிதாத்மவேதி நமக்தி மாம்ஸ்த சரணாரவிந்தே அகிஞ்சனோ நன்யதி சரண்ய தற்பாதமோதம் சரணம் பிரபத்யே. எனக்கு கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, முக்தி யோகம் இல்லை, ஒரு திருவடி சரணாகிதி தவிர வேறு இல்லை, அதனால் சரணாகிதி பண்றேன் அப்படின்னு. பிதாமகம் நாதமுனி வீலோக்கிய, என்னுடைய பிதாமகம் நாதமுனியை நினைச்சேன், எனக்கு அனுகிரம் பண்ணணும், எங்கிட்ட யோகம் எதுவும் கிடையாது, நான் அசிச்சனை அதனால சரணாகிதி பண்றேன் அப்படின்னு. இப்போ ஆளை வந்து அவங்களுக்கு தன்னை பத்தியும் சொல்லிக்கிறார், தன்னை பத்தி ரொம்ப நீச்சமா சொல்லிக்கிறார். நீ அசுவச்சியும் ஆவி நீத்தம் அப்படிங்கிற, நான் அசுத்தமானவன் அவிநீத்தனானவன் நமக்கு ஒரு உபதேசம் பண்ணலையே, அவர் நமக்காக சொன்னாரா தனக்காக சொன்னாரா அப்படின்னு கேட்டா, அவன் தேசியம் சாதிக்கிறார். எப்பிரண சந்திருஷ்டம் பரார்த்த பிரதிபாதனம் ததா பிதாது குருபத்வம் பரசங்கல்பதஸ்திதம். இதை முதல்ல கடைசி வரைக்கும் ஆரம்பித்தால் அவர் நமக்கு உபதேசம் பண்ணதா இருக்காரு, அவர் தனக்காக சொல்லிட்டார் அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கு. ஆனாலும் நமக்கு அதான் சொன்னார்னு வச்சுக்கணும். ஏன்னா பரசங்கல்பத ஸ்திதம், பகவானுடைய சங்கல்பத்தில் தானே இந்த பிரபந்தங்கள்லாம் வருது மொத்தமே. நம்மவர் அருளை செய்த பிரபந்தமோ இல்ல ஆச்சாரியர்கள் அருளை செய்த பிரபந்தமோ இல்ல தேசியம் அருளை செய்த இத்தனை ஸ்லோகங்களோ இதெல்லாம் அவளா பண்ணணும்னு பண்ணல, அவளுக்கு இருக்கிற சாமர்த்தியத்தை வெளியில காமிக்கணும்னு பண்ணல. மற்ற காவியங்கள் மாதிரி கிடையாது, காளிதாசன் பண்ண காவியமோ இல்ல பஞ்சமகா காவியங்கள் பாரதி முதலான மகாகவிகள்லாம் பண்ண காவியங்களோ அந்த மாதிரி வந்ததில்லை. அதெல்லாம் அவள் கவித்துவத்தினாலே பண்ணவார்கள், அந்த பெருமையை வெளியில தெரியும்படி காவியம் எஸ்எஸே அர்த்தத்திற்கு விவகார விதைன்னு சொன்ன மாதிரி காவியங்கிறது எஸ்எஸ்ஏ கொடுக்கும், கீர்த்தியை கொடுக்கும். அதனால அவ வந்து இன்னைக்கும் ரொம்ப பிரசித்தான இருந்துருக்கா அந்த காவியத்தினால. ஆனா இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் அப்படி வந்து கிடையாது, பரசங்கல்பதா பகவானுடைய சங்கல்பம், ஆழ்வாருடைய பிரபந்தங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது பகவத் சங்கல்பம். ஆளவந்தார் ஸ்தோத்திரமும் எம்பெருமானார் அருளி செய்த கத்தியமும் ஆழ்வான் அருளி செய்த அந்த பஞ்சஸ்தலங்களும் பராசர பட்டார் அருளி செய்த ஸ்தோத்திரங்களும் சுவாமி வேதாந்த தேசியன் அருளி செய்த இத்தனை ஸ்தோத்திரங்களும் தேசியன் அருளி செய்த பிரபந்தங்களும் இது எல்லாம் மொத்தமுமே பகவத் சங்கல்பத்தினாலே வந்தது. சுவாமி தேசியனுடைய ஒவ்வொரு ஸ்தோத்திரத்தை பார்த்தாலும் தெரியும் அதுக்கு ஏதோ ஒரு நிமித்தம் இருக்கும், அந்த நிமித்தத்தினால்தான் அவர் பேசுவார். பெருமாள் அவருக்கு வந்து பேச வச்சிருக்க, వేదాంతవేశికపదే వినివేశ్య బాలం దేవోదయా శతకమే తదవాదయన్మాం వైహారికేణ విధినా సమయే గృహీతం వీణా విశేషమివ వెంకటశైలనాథ. వెంకటశైలనాథం తిరుమలయ్యప్పన్ దయాసుదేవత పాడవచ్చారు అప్పటింగ్ర వీణయ వీణయ కైలు వచ్చి నాలో ఉండాకరా మరి ఎంపికైంది నాలో ఉండాకిన ఇదికాగే ఈయన వేదాంత దేశీయ నాకిన எனக்கு வேதாந்த தேசிகன் அப்படின்னு ஒரு ஜென்மத்தை கொடுத்து ஒரு பதவியை கொடுத்து என்ன பாட வச்சிருக்க அவர் தான். அது எதுக்காக கேட்டா நமக்காக தான் தேயாசதேசத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியில எங்கேயும் கிடைக்க மாட்டேங்கிறது. சரணாகதியை பத்தி அத்தனை விஷயம் அதுல கிடைக்கிறது. எமிர்வாண்டிய தேயை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும்னா தேயாசதம் படிச்சதை புரிஞ்சுக்க முடியும். அப்போ இப்படி ஒரு கிரந்தத்தை வரவழைக்காமங்கிறதுக்காகவே திருவேங்கட முடியார் வந்து வேதாந்த தேசிகனை அவதாரம் பண்ண வச்சிருக்காரு அப்படிங்களா. அப்போ வேதாசதகத்துல பார்த்தா அது தெரியாட்டா கூட நமக்கு அதாவது ஆச்சாரியாளுடைய கிரந்தங்கள் எல்லாம் பரவாயில்ல சங்கல்பத்தினால வருது சத்தவும் அவ விரும்பிருந்து போய் போகா பண்ணாங்க அப்படிங்கிறது கிடையாது. மாதிரி ஆளவந்தாருடைய ஸ்தோத்த ரத்னம் அப்படிங்கிறது நம்ம ஆச்சாரிய பரம்பரையில முதன் முதல்ல வந்த ரத்தம் ஸ்தோத்தம் அது. அதை பார்த்துதான் எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ற. அதனால அதுக்கு ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னே பெயர். ஸ்தோத்திரம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆச்சாரியெல்லாம் அதை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அது ஜெயமந்திரத்தினுடைய அர்த்தம் அது. அதே மாதிரிதான் இவ்வாறு செய்தது எல்லாமே ஜெயமந்திரத்தினுடைய அர்த்தமா தான் இருக்கும். எல்லாமே ஜெயமந்திரம் இந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தமா தான் ஸ்தோத்திரம் எல்லாம் வரும். விவரணமா வரும் கத்தியம் ஜெயத்தினுடைய விவரணம் தான் கத்தியம் அப்படியே. அப்போ பகவானே ஆளவந்தார் மூலமாக இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை வரவிச்சுதான். இது பின்னாடி வரக்கூடிய ஜீவர்களுக்காக இருந்தது. அதான் இன்னைக்கும் அதை சொல்லிட்டு இருக்கும். ஆனா பகவத் சங்கல்பத்தினால இது எதுக்கு வந்ததுங்கிறத பார்த்தா இது நமக்கு தான் ஆள வந்தா கூட இரண்டா அவருக்காக சொன்னா இருந்தா கூட அவருக்காக சொன்னதுங்கிறது இரண்டாவது பட்சம் தான் நமக்காக சொன்னதுதான் முதல் பட்சம் அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி இப்போ வடிவழகா இருந்தா வன் தூக்குள் வள்ளல் மென்மலர் அடினே அப்படின்னு சாமி தேசியனுடைய திருவதியில சாமிச்சிருக்கார். இதா இது அவருக்காக நமக்காக என்ன கேட்டா அதிக அவரோத நாம் இதை நித்தியம் ஓதணும் சொல்லணும் பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுதான் பிரதானம். இதுக்காக தான் இங்க வரவழைச்சிருக்கார் பெருமாள் வரவழைச்சிருக்கார் இவர் மூலமாக சுவாமி தேசியனை பத்தி இந்த பிரபந்தங்களை லோகம் சொல்லிட்டு இருக்கட்டும் அப்படின்னு. அந்தாதி அந்தாதியாக ரொம்ப சுலபமாக முடிகிற இடத்துல ஆரம்பிக்கும். இருவரும் ரொம்ப லகுவான ஒரு பிரபந்தம். விமர்சனம் எனக்கு சொல்ல முடியல சமயமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இரு நிவாட்டிக்குள்ளதுக்கு என்ன சமயம் ஆயிடும் ஒண்ணுமே சமயமே ஆகாது ரொம்ப சுலபமா முடிஞ்சு போயிடும். அதி அவரோத அந்தாதி இருவதுமாய் உரைத்தேன். அந்தாதிங்கிற அப்படின்னால ரொம்ப சுலபமா இருக்கணும். இருபது அப்படிங்கிற அப்படின்னால ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னும். அதனால என்ன பண்ணணும் கேட்டா தினம் தோறும் ஆதரித்து தினந்தோறும் ஜீவனம் இல்ல நித்தியமே விடாமல் சொல்லி நித்தியமே விடாமல் சாப்பாடு பண்ணணும். தினமுட நீதை தினந்தோறும் ஆதரித்தோது ஒன்பர் நான் சொல்லும்போது ஆழ்ந்து உரைத்தேன் அப்படின்ன ஐயோ மேலோட்டமா சொல்லல சுவாமி தேசிய பிரபாவத்தை பத்தி இந்த 20 பாசனம் மாத்திரம் இல்ல எதுவும் நிறைய பண்ணலாமே சுவாமி தேசிய சரித்திரம் எதுவுமே பார்த்தா இந்த 20 வரல. அவர் ஹைகிரீவன் கிட்ட தபஸ் பண்ணி அவருடைய அனுகிரகம் வாங்கிட்டதோ ரங்கநாதன் வந்து அவருக்கு விசேஷ அனுகிரகம் பண்ணதோ அதெல்லாம் எதுவுமே இதுல வரக்கணும். அவருடைய அவதார பிரபாவம் வந்திருக்கு திருவேங்கனுடைய அவதார பிரபாவம் வந்திருக்கு. மற்றபடி எதுவும் வரல இதுல எல்லாத்தையும் சொன்னா அது 20 முடியறது கிடையாது. அது எத்தனை நூற்றந்தாதி ஸ்ரீ தேசிய நூற்றந்தாதி ராமாயண நூற்றந்தாதி மாதிரி தேசிய நூற்றந்தாதி அப்படின்னு பிரபஞ்சம் கூட இருக்கு. அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கும். 100 என்ன 1000 பண்ணலாம் 1000 பண்ணலாம் 1000 பண்ணலாம் அத்தனை இருக்கு பிரபாவம். இல்லை கூட அடியவர் ஓத நாம தினந்தோறும் சொல்லணும் இருக்கிறதாகவே இவர் 20 பண்ணியிருக்கேன். அதை ஆய்ந்து உரைத்தேன் அப்படிங்கிற நான் வந்து ஆராய்ஞ்சி பார்த்து செலக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்தந்த சரித்திரங்கள் அங்கங்க கிடைக்கும் எல்லாரும் அதை அனுசந்தானம் பண்ணிக்கலாம். இது அப்படி இல்லை தேசிகன் திருவடியில நம்ம சரணாகிரி பண்றதை எடுத்து சொல்றது. நின்பதம் தன்னிலும் நேரே எனக்கில்லை அன்பு கண்டாய் நின்பதம் ஒன்றி அன்பரிலும் நேசமில்லை அந்த என்படி கண்டு இனி என் பையன் ஏதமில் தூப்பிழந்தாய் உன்படியே அருளாய் உதவாய் எனக்கு முன் அருளே அப்படின்னு உங்களுடைய அனுகிரகம் தவிர எனக்கு வேற எதுவும் கிடையாது அப்படின்னும் இந்த அனுகிரகத்தினால வரக்கூடிய பலன்களையும் அது மாத்திரம் இல்ல உங்களுடைய பக்தர்கள்கிட்ட எனக்கு நிரந்தரமான அபந்தரமான பக்தி இருக்கணும் அப்படிங்கறதுனாலும் உயர்ந்த விஷயங்கள்லாம் காட்சிக்கு முடி இருக்கக்கூடிய உத்தமமான ஒரு பிரபந்தம் இது. அதை பார்த்து ஆராய்ஞ்சி பார்த்து இங்கே அவருடைய திருக்குமாரர் அருளை செய்திருக்காரா நமக்கு நாம இது சொல்லிட்டு இருக்கணும்ங்கிறதுக்காக. அடி அவரோ அந்த ஆதி இருபதுமா இங்கு உரைத்தேன் நாம இது சொல்லணும். சொல்லும்போது ரெண்டு மூணு விஷயம் சொல்ற. ஒண்ணு திடமூடன், ரொம்ப திடத்தோட திடமான பக்தியோட கூட ரொம்ப மன உறுதியோட கூட இது சொல்லணும். இப்படி கூட்டம் சொல்லிட்டு முடிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும் போது சில சமயம் என்ன ஆகுது கேட்டா ஆரம்பிச்சு எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியும் தெரியாம விடுதலை முடிஞ்சு போயிடும். அது மாதிரி சொல்லிட்டு இருக்கும் மனசு வேற எங்கேயே இருந்துட்டு இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் இது உள்ளுக்குள்ள நல்லா அனுபவிச்சு சொன்னோம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த அனுபவமே நமக்கு வந்து பரம ஆனந்தமா இருக்கும். இதுவே தேசியனுடைய அனுபவத்தை வாங்கி கொடுக்கும். ஆனால் திட மூடன் இதை விட்டுட்டு ஒரு நாள் விட்டுருந்தாமோ அப்படின்னா இல்லாம ரொம்ப திடமாக ஆனால் தினத்துக்கு கூட சொல்லலாம். திடமுடனீதை தினந்தோறும் கீதை இந்த பிரபஞ்சத்தை தினந்தோறும் தினந்தோறும் தேவனும் போவா புகழ்ந்து அன்பகங்கிறார் சீபாஷ்யத்துல. இத்தனை சீபாஷ்யம் பாராயணம் பண்ணுங்கோ அப்படின்னு பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்கார். பிரதி தினம் இந்த சீபாஷ்யங்கிற அமிர்தம் மீது இந்த பிரதி தினம் அனுபவித்து கொண்டிருங்கள் அப்படின்னு அவருடைய நியமனம். ஏன்னா இது ரெண்டு நாள் மூணு நாள் அனுபவிச்சுட்டு உடக்கூடிய விஷயம் இல்லை, அத்தனை போக்கியமானது. அந்த மாதிரி பிள்ளையந்தாச்சி சொன்னேன், ஒரு பழத்துக்காக சொன்னேன் பழம் கிடைச்சிட்டு விட்டுலாம் விட்டு போக முடியாது. இது பரவ போக்கியமா இருக்கும். ஆனால் நித்தியம் சொல்லணும், தினந்தோறும் ஆதரித்தோறும் அன்பர் ஆதரித்து சொல்லணும். இதை போற்றி இப்படி ஒரு பாசனம் நமக்கு கிடைச்சது நம்முடைய பாக்கியம் அப்படிங்கறத உணர்ந்துண்டு இதை ஆதரிச்சு சொல்லணும். தினமுட நீரை தினந்தோறும் ஆதரித்தோடும் அன்பர் அப்படி சொல்லக்கூடிய அன்பர் பக்தர்கள் யார் இருக்காலும் அவளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். என்ன பலன் கிடைக்கும்னா அவளுடைய முடியீடை வேறுபடும் தூப்புதம்மான் பதமாமலரே. அவளுடைய முடியீடு அவளுடைய சிரத்துல சுவாமி தேசியனுடைய திருவடி வந்து நேர்படும் நேர வரும் அப்படின்னு தேசியன் திருவடியில அவளுடைய முடியை தாய்த்து அவர்கள் அவர் அனுகிரகத்தை வாங்கி கொண்டிருக்கலாம் அப்படின்னு இதுதான் பலன், ஆச்சரியமான பலன். வேற ஏதோ சாதாரண பலன்கள்லாம் எதுவும் சொல்லாமல் ஆச்சரியமா சொல்லிருக்க நீங்க சில சமயம் சாதாரண பலன்கள்லாம் கூட சொல்றது உண்டு. குவாயு நன்மக்களை பெற்று வகைவரே அப்படின்னு நல்ல நல்ல குழந்தை என்ன கிடைக்கும் சௌக்கியத்துல குடும்பத்துல சௌக்கியமா இருக்கலாம். ஆதார் பாசனங்கள்லாம் சில இடங்கள்ல குடும்பத்துல சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு வரும். நல்ல செல்வங்கள்லாம் வரும் அப்படின்னு வரும். நல்ல குழந்தைகள்லாம் பிறக்கும் அப்படின்னு வரும். இப்படியாக அங்கங்க சாம்சாரிகமான தலங்களை எல்லாம் சொல்றது உண்டு. ஆனா சம்சாரத்துல இருந்துட்டும் பாகவதனா இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி ஆச்சரியம் ஒரு பலன் சொல்லிருக்க. இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் இருந்தா மோட்சம் கிடைக்குங்கிறது கூட இருக்கட்டும். முக்கியமாக சுவாமி தேசியம் வந்து திருவடி கிடைக்கும். அது இந்த லோகத்துல இருந்தாலும் சரி, இல்ல மோட்சம் பெற்று ஸ்ரீவைகுண்ட லோகத்துல போனாலும் சரி, அத்த பரத்திர ஜாபி நித்தியம் எதிய சரணம் சரணம் மதிய. இங்க இருந்தாலும் சுவாமி தேசியம் திருவடி தான் உட்காது. வேற ஸ்ரீவைகுண்ட லோகம் போனாலும் சுவாமி தேசியம் திருவடி தான் பலன். அங்க போய் பெருமானுக்கு தைங்கிரியம் பண்றோமோ இல்லையோ தேசியம் எங்க இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர் திருவடியை சேமிச்சுட்டு இருக்கணும். அதை வந்து நம்மளுடைய சிறப்பினாலே தாங்கிட்டு இருக்கணும். அதுதான் நாங்க கேட்கக்கூடிய பலன். அந்த பலன் கிடைக்கும் இதன் மூலமாக அப்படிங்கிறார். இடமுடனீரை தினந்தோறும் ஆதரித்து ஓடும் அன்பர் முடியும் தூப்புலம்மான் பதமாமலரே. மேற்படும்னா அதே ரொம்ப அழகாக வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் பதமாமலர் அப்படிங்கிற திருவடிகளாகிற புஷ்பங்கள், அது திருவடிகளாகிற இரண்டு புஷ்பங்கள் வந்து சேரும். முதலையும் திருவடிய புஷ்பம் சொன்னார் மென்மலர் அப்படின்னாருங்க. இந்த பதம் மாமலர் அப்படிங்கிற படி அழகா இருந்த தன் தூக்குள் வள்ளல் மென்மலர் இடிமேல் அப்படின்னு ஆரம்பிச்ச இந்த தூக்குளம்மான் பதமாமலரு அப்படின்னு இங்க சொல்றார். அதனால தன் மென்மை அதுல இருக்குங்கிறது தெரியுது. புஷ்பம் போல இருக்கக்கூடிய மென்மை, அதனாலதான் அந்த புஷ்பத்துல அந்த பெருமாளுடைய அந்த திருவடியில அதாவது தேசியனுடைய அந்த திருவடியில நான் ஒரு புஷ்பம் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னா இந்த பிள்ளையில அது சமர்ப்பிக்கிறாராம். மெல்லிய திருவடிகளுக்கேற்றதான் மெல்லியதான் சமர்ப்பிக்கணும். அதனால நானும் இந்த ஒரு 20 பாசுரத்தை சுருக்கமாக நான் சமர்ப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க இருக்கு. பதிவழகா இருந்த தந்து உப்புல் வள்ளல் மென்மலர் அடிமேல் அடியவரோத வந்தாதி இருபது மாய்ந்து உரைத்தேன். இந்த இடத்துல கவியானவர் அதாவது சுவாமி குமார வரதாச்சாரியா தன்னுடைய திருநாமத்தை சொல்லல, ஆய்ந்து உரைத்தேன் மட்டும் எழுதியிருக்க. இடமுட நீரை தன் திருநாமத்தை சொல்லல பாவம், இடமுட நீரை தினந்தோறும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தான் சுவாமி தேசிக்கணும், சுவாமி தேசிய அவதாரம் அவரும் சொல்லணும். அம்மாவை புத்திரநாமாசி அப்படின்வா, அப்பாவும் புத்தனும் ஒன்னு அர்த்தம் சொல்றது. அப்பாவே புத்திர ரூபத்துல வந்திருக்காரா, அது மாதிரி சுவாமி தேசியனே இப்ப குமார வரலாற்று ரூபத்தில் வந்திருக்கார் அப்படின்னு கூட நாம சொல்லலாம். ஆசிரம் சொல்லபடியாகும் ஆச்சாரியோ ஆச்சாரிய புத்திரே விருத்திஹீனர் ஆச்சாரியனோ ஆச்சாரிய புத்திரம் வேற நினைக்க வேண்டாம், அவர்கிட்ட எப்படி நினைக்கிறோம் நடக்கிறோமோ அப்படி ஆச்சாரிய புத்திரன் கிட்டே நடந்துக்கிறோம் அப்படின்னு ஆபஸ்தம் சொல்லியிருக்காரு. அதனால குமார வரதாச்சார் சொன்னதை சுவாமி தேசியன் சொன்னதாகவே நாம நினைச்சுக்கிறோம். சுவாமி தேசியனுடைய ஸ்தோத்திரங்களுக்கும் சுவாமி தேசியனுடைய பிரபந்தங்களுக்கும் என்ன மதிப்பு உண்டோ அந்த மதிப்பு இதுக்கும் உண்டு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது இங்க தெரியுது. அப்புறம் வந்து உத்தமமான பலன் தான் அவருடைய போன முன்னாடி பாசுரத்துல சுவாமி தேசியன் கிட்ட பிரார்த்திச்சு கேட்டது என்ன அப்படின்னு கேட்டா உன்னுடைய பக்தர்களோட கூட நான் இருக்கேன் என்னும் உள்ள உன் தொண்டறிய உன் பக்தர்களை விட்டு நான் பிரிச்சு பிரிஞ்சு இருக்க கூடாது அதோட கூட நான் சேர்ந்து இருக்கணும் எப்பவுமே அப்படின்னு கேட்டேன். நாம அந்த விட்டு இருந்தது நீதான் ஒரு என்னையாக்கி அங்கு படுத்தே என்ன கஷ்டம்னாலும் சரி உன் தொண்டர் கட்டியே அன்புற்று இருக்கும்படி உன் பாகவதோட உன்னுடைய பக்தர்களோட கூட நான் சேர்ந்து இருக்கிறேன் சீமைச்சோடு சேர்ந்து அவரோட அன்புற்று இருக்கிறேன் ஸ்நேகத்தோடு இருக்கிறேன் அப்படி என்ன ஆட்படுத்தி அப்படின்னு பிரார்த்திக்கிற அந்த மாதிரி என்ன உள்ளம் உன் தொண்டரையே உன் தொண்டரிலேயே என்னும் உள்ளம் அதையே நினைச்சிருக்கக்கூடிய மனசு எனக்கு வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். அதனால அது எவரோதா அந்த ஆறு இருபது இதுதான் உயர்ந்த புருஷார்த்தம் இதை காட்டும் வேற எதுவும் உயர்ந்தது கிடையாதுங்கிறத காமிக்கிறேன். அந்த ஆறு இருபதும் ஐந்து ரைத்தேன் தினமுட நீரை தினந்தோறும் ஆதரித்தோறும் அன்பர் முடியடை நேருபடும் மலரே அப்படின்னு உத்தமமான பலனை சொல்லி முடிச்சிருக்காரு. அந்தாதியான அப்படினால கடைசி பாசுரத்தை சொல்லி அதுக்கப்புறம் முதல் பாசனம் சொல்லணும். அந்த பதமாமலரே முடிஞ்சு முதல் பாசனம் மலரேன்னு அந்த மலர்ல ஆரம்பிக்கும் திருப்பி உடையதோ அதுல ஆரம்பிக்கும் இருபது முடிஞ்சா அதுல மறுபடியும் திருப்பி ஆரம்பிக்கும் அம்மாவாருடைய திருவாய்மொழி அப்படிதான் ஆயிரம் பாசத்துக்கு மேல அவரும் செய்திருக்கார். கடைசியில முடிக்கும் போது என்ன முடிக்கிறார் அப்படின்னு கேட்டாங்க சூழ்ந்த கண்ணு அப்படின்னு பாசுரம் கடைசி சாப்போட பாசனத்துல சுழந்தகண்ணு பாசனம் சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த பாசனம் சுழஞ்சான் மின்மையோ சுழந்தது நவாவர சுழந்த அவாவர சோழ் அரிய அயனை அரணயத்து அவாவற்று இடு பெற்ற குருகோ சடகோ பண் சொன்ன அவாவில் அந்தாதிகளாய் இவையாயிரமும் முடிந்த அவாவிறந்தாதி பத்தறிந்தாய் திறந்தாரு உயர்ந்தேன் உயர்ந்தே முடிஞ்சது உயர் வர உயர்னாங்கிறது முதல் பாசுரம் அந்த அதில் அப்படி வரும். அதனால இப்ப மாமலரே அப்படி முடிஞ்சா மாமலர் மண்ணிய மங்கைங்கிறது முதல் பாசுரம் அவனுக்கு முடிவு கிடையாது திருப்பி சொல்லணுமா அர்த்தம் பண்ணலாம் சொல்லணும். அதனால சேவா காலங்கள்ல அந்த முதல் பாசுரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடிக்கிற வழக்கம். அதனால இப்ப நம்ம முதல் பாசுரமும் சொல்லணும் மாமலர் மண்ணிய மங்கை மகேந்தரே மாறு நந்தாள் தூமலர் சூரிய தொல்லருள் மாறன் துணையடைக்கே வாழ்வையுகக்கும் ராமானுசமுனி வன்மை போற்றும் தேருமயன் எங்கள் தோப்புள் பிள்ளை பாலமின் செஞ்சது இந்த பாசுரத்தில் அருள் செய்தவரையும் சுவாமி தேசியனுடைய திருவடிகளை நாம் சேவிச்சோம்னா பகவானை சேவிச்சதுக்கு சமானம். எப்படின்னு கேட்டானா சுவாமி தேசியனுடைய திருவடியை நாம் சேவிக்கிறோம் தேசியன் வந்து பகவத் ராமானுடைய திருவடியே ஆசிரியிருக்கார் பகவத் ராமானுதர் நம்மாழ்வாருடைய திருவடியே ஆசிரியிருக்கார் நம்மாழ்வார் திவ்ய தம்பதிகளான பெருமாள் தாயார் திருவடிகளே ஆசிரியிருக்கார் ஆக தேசியத்தினுடைய ஆசிரியச்சோம்னா அது பகவான் வரைக்கும் நமக்கு சம்பந்தங்கிறது உண்டு தனியா பகவானை சேவிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை சுவாமி சிவப்பே நிகமாந்த மகாதேசிக்காய நமகா அப்படின்னு சொல்லி அவருக்கிறோடைய நம் தலையினால் தாங்கினாலே வேற பெருமாள் திருவதி வரைக்கும் போய் சேரும் அப்படின்னு அர்த்தம் இந்த அர்த்தத்தை நம்ம விஸ்தாரமாக நம்ம உணரையே நாம பார்த்தோம். இப்படியாக சுவாமி தேசியனுடைய திருக்குமார் அருளை செய்த இந்த பிள்ளை என்றாதி அப்படிங்கிற பிரபஞ்சத்தை நாம் அனுபவித்தோம். சுவாமி தேசியன் திருக்குமாரர் பல விஷயங்களை அருள் செய்திருக்கார் பிள்ளைங்காதி மாத்திரம் இல்லை சம்ஸ்கிருதத்துல வேதாந்த தேசிக மங்களம் அப்படின்னு ஒன்று ஆசிரியர்கள் அருள் செய்திருக்கார் அது நம்ம கோயில்கள்லயும் ஆண்கள்லயும் மிச்சப்படியும் சொல்றது வந்து ஸ்ரீமன் லட்சுமண யோகேந்திரர் அப்படின்னு ஆரம்பிச்சு அது தவிர தேசியனுடைய தினச்சரியா ஸ்தோத்திரம் ஒண்ணு தினந்தோறும் கார்த்தாலே அவர் இருந்து கருதுலேயும் சாயங்காலம் வரைக்கும் சுவாமி தேசியனுடைய அனுஷ்டானம் என்ன அப்படிங்கறத ஒரு பத்து ஸ்லோகத்துல அழகாக தினச்சரியா ஸ்தோத்திரமாக ஸ்ரீரங்கத்துல சுவாமி தேசியம் எழுதியிருந்த போது அருள் செய்த ஸ்லோகம் ஸ்தோத்திரம் இது ஆச்சரியமா இருக்கும் இது அருள் செய்திருக்க அது மாத்திரம் இல்லாமல் வேதாந்த தேசிக பிரபத்தி ஒண்ணு அவர்கிட்ட சரணாயுதி பண்ற மாதிரி வேதாந்த சூரி சரணம் சரணம் பிரபத்தி அப்படின்னு ஒரு பிரபத்தி ஒண்ணு அருள் செய்திருக்க இப்படியாக தேசிய விஷயமாக பல விஷயங்கள் அருள் செய்வீங்க. அதெல்லாமும் நம்ம அனுபவிக்க முடியாத பாக்கியம் நமக்கு வரணும் அப்படிங்கிறதையும் அந்த சுவாமி சிவகுமார் அவர்கிட்டையும் சுவாமி தேசியன் கிட்டையும் நாம பிரார்த்திப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் சீரார் தூப்பும் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.